والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான நேசத்தையும் அன்பையும் பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் சஹாபி பெண்மணிகளிலேயே 100 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்த ஒரு வித்தியாசமான சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இதுவரை பார்த்த நம் எல்லா சஹாபிகளுமே சஹாபி பெண்மணிகளுமே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமான இரத்த உறவு, இரத்த பந்தம் உடையவர்களாக பார்த்தோம். மனைவிமார்கள் அல்லது மகள்கள் அல்லது மாமி அல்லது பேத்தி என்று ஏதோ ஒரு வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரத்த உறவு உள்ள சஹாபி பெண்களுடைய வரலாற்றை பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்கின்ற சஹாபி பெண்மணி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த இரத்த உறவும் எதுவும் கிடையாது. ஆனால் பெருமானாரோடு சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு. அந்த சஹாபியுடைய வரலாற்றை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் யார்? ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளும், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அக்காவுமான அன்னை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, ஏன் இடையில இவ்வளவு இடைவெளி? கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. அப்பதான் பின்னாடி வர்றவங்க அப்படியே உட்கார வசதியா இருக்கணும். அவங்களாம் தாண்டி வந்து உட்கார உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு. அது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுடைய மகள் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. இவர்கள் சின்ன வயதிலேயே, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, நுபுவத்துக்கு முன்பாகவே அன்னார் பிறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய தந்தையார் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஸுபைர் இப்னு அவ்வாம் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியா ரழியல்லாஹு தஆலாவுடைய மகன், அதாவது ரசூலுல்லாஹுடைய மாமி மகன். ரசூலுல்லாஹ் யாரு? என்னங்க ரசூலுல்லாஹுடைய மாமி மகன் ரசூலுல்லாஹ் யாரு? மச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகன் மச்சான் ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹோடு அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய கல்யாணம், திருமணம் நடைபெற்றது. அப்ப அந்த வகையில பார்த்தா அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போறாங்க, அண்ணி, மனைவியுடைய அக்கா, மனைவியுடைய அக்கா என்னு சொல்றது, மச்சியா, சரி மச்சியா அண்ணி அப்படி சொல்லிங்க. ஒரு வகையில மனைவியுடைய அக்கா, அந்த வகையில மச்சி. இன்னொரு வகையில அவங்களுடைய கணவர் ரசூலாவுக்கு மச்சான். எப்படி? மாமி மகன் மச்சான். கணவர் மாமி மகன் மச்சான், மனைவி அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மனைவியுடைய அக்காங்கிற அடிப்படையில் மச்சி. ஹயர் இவங்க இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு இருந்த உறவு, ஆனால் ரத்த உறவு கிடையாது. ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த உடனேயே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஒருவர். எந்த அளவுக்குன்னா வரலாறுல சொல்றாங்க, அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட, விசுவாசித்த 18வது பெண்மணி, 18வது பெண், அதாவது 18வது நபர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 18வது நபர் யாரு? அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்று அவங்க ஈமான் கொண்டு விசுவாசித்து இஸ்லாத்தின் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், நீங்க மக்காவை விட்டு துறந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சிருங்க, மதினாவுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆர்டர் போடுறான். இந்த கட்டளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றதுக்காண்டி அபூபக்கருடைய வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அல்லாஹ் இந்த மாதிரி கட்டளை வைக்கிறான், நான் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு போக வேண்டியிருக்குது அப்படிங்கிற செய்தியை கேள்வி கேட்ட உடனேயே அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்படுறாங்க, இந்த குரைஷிகளுடைய தொல்லையிலேருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வத்தோடு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கும்பொழுது அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா யாரோ சொன்னால் இது சந்தோஷத்தினால ஏற்படும் மகிழ்ச்சி, சந்தோஷத்தினால ஏற்படும் சிரிப்பு அப்படின்னு சொல்லி அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அந்த அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பங்கு ஹிஜ்ரத்தின் போது பெரும் பங்கு, முக்கியமான பங்கு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அது என்ன பங்கு அப்படின்னு சொன்னால், அன்னை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அஸ்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்துக்காண்டி புறப்பட்டு போகும்பொழுது அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாளைக்கு ஹிரா குகையில் தங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூணு நாளைக்கு தேவையான உணவு சாப்பாடை அவசர அவசரமாக சமைச்சு என்ன பண்ணுறாங்க, கட்டி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹா கொடுத்து அனுப்புறாங்க. யார் ரசூலுல்லாஹ் மூணு நாளைக்கு தேவையான சாப்பாட்டை நீங்களும் ரசூலுல்லாஹ் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உணவை சமைச்சு கட்டும் பொழுது அந்த கட்டு சொத்தை கட்டுறதுக்கு கயிறு கிடைக்கல, கட்டுச்சாத்தை கட்டுறதுக்கு கயிறு கிடைக்கல. அரபு நாட்டு பெண்களுடைய வழமை என்ன அப்படின்னு இடுப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெல்ட் மாதிரி கட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம பெண்கள் பாவாடையில் நாடா கட்டுறாங்கல்ல, பாவாடை நாடா பாவாடை சுடிதாரில் நாடா கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய அந்த கீழாடை அகலாமல் இருப்பதற்காக ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்க. உடனே அஸ்மா பின் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கீழாடை அவிழாமல் இருப்பதற்கான தான் கட்டிருக்கக்கூடிய அந்த கயிற்றை கிழிச்சு கயிறு அவுத்து அதை ரெண்டாக கிழிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு துண்டை தன்னுடைய இடுப்பிலையும் இன்னொரு துண்டை என்ன பண்ணாங்க, இன்னொரு கயிறை உணவு கட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. இதனாலேயே அவங்களுக்கு பட்ட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நிதா கயின், ரெட்டை பட்டி உடையவள், அதாவது ரெட்டை பட்டி உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் பட்டினா அந்த கட்டக்கூடிய கயிறு. இன்னைக்கு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா பட்ட பேர் என்னதுன்னா ரெட்டை பட்டி உடையவள். கயிர் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பங்கு முக்கியமான பங்காக இருந்துச்சு. ஹிஜ்ரத் தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு கொடுத்து மட்டும் விட்டது மட்டுமல்ல, இங்கே எதிரிகளின் நிலைமை என்ன, எதிரிகள் என்னென்ன ஆலோசனை பண்ணுறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறதை அதற்கு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தான் என்ன பண்ணாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணி கவர்ந்து அதற்கு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி எடுத்து நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் கொடுத்து அனுப்புவாங்க தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் மூலமாக. கயிர் இப்படி அஸ்மா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹாவோ இருந்த எல்லா செல்வத்தையுமே, அவங்க வியாபாரம் செஞ்சு எவ்வளோ செல்வம் இருந்துச்சோ ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ் தீனுக்காண்டி பயன்படுத்திட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச செல்வத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை யாருன்னு அபூ குஹாஃபா, அவர் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அந்த அபூ குஹாஃபா கண்ணு தெரியாமல் இருந்தார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உங்கள் அத்தா ஏதோ வெளியூருக்கு போகிறான்னு சொன்னீங்க, உங்கள் செலவுக்கு என்ன பணம் கொடுத்துட்டு போனார், ரொம்ப நாள் ஆகும் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுடைய செலவுக்கு என்ன பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்ட உடனே அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டாங்கின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கல், அந்த கற்கள் வட்ட வட்டமான கற்களை ஒரு துணியில் போட்டு கட்டி என்ன பண்ணுறாங்க, அபூ குஹாஃபாவுடைய கையில் கொடுத்து, அபூ குஹாஃபா யாருங்க, யாரு, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய பெரியத்தா இல்லையா, ஆ அபூபக்கர் ரழியல்லாஹுடைய அத்தா, அவர் கண்டு தெரியாமல் இருக்காரு. என்ன பண்றாங்க, அந்த கல்லை கை துணியில போட்டு கட்டி அபூ குஹாஃபா கையில கொண்டு கொடுத்து, இந்த பாருங்க நமக்காண்டி இவ்வளவு தீனால் விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற உடனே அவரு அபூ குஹாஃபா அவர் கையை தடவி பார்க்கறாரு, சரி பரவாயில்ல செலவு நிறைய காசு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஆனால் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா பின்னாடி சொல்றாங்க, வல்லாஹி மா தரக்க ஹப்பம் மின் ஃபீ பைத்தி, வீட்டிலே ஒரு தானியத்தை கூட அதற்கு அபூபக்கர் வச்சுட்டு போல. அது சொன்னாங்கல்ல, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துக்கான சதகா பண்ண கொண்டு வந்துட்டீங்களே, உங்கள் வீட்டில் என்ன வச்சுட்டு இருந்தீங்க பொழுது அல்லாஹையும் அவன் ரசூலையும் தான் விட்டுட்டு வந்தான் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரசூலையும் வீட்டில் விட்டுட்டு மற்ற ஒட்டுமொத்த சாமானை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஹயர் அந்த மாதிரி அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது அவங்க எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தாங்க. ஹயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரெண்டு பேரும் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவுக்கு போய் சேர்ந்த பிறகு பெண்களை எல்லாம் வரும்படி அழைப்பிடுகிறார்கள். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவும் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாக்கு போய் மதீனாக்கு முன்னாடி ரசூலா குபால தங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த குபா மஹல்லால தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்துல்லா இப்னு அதாவது மதீனாவுக்கு போன பிறகு பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தன்னுடைய மடியில படுக்க வச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொண்டு சொல்றாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை தங்களுடைய நாவில போட்டு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சவைக்கிறாங்க. சவைச்சு ரசூலுல்லாஹுடைய எச்சிலும் அந்த பேரிச்சம்பழம் கலந்த அந்த கலவையை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையோட வாயில ஊட்டி விட்டாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாயில ஊட்டி விட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த எச்சில் முபாரக்கான எச்சில் அவங்க வைத்துக் கொள்ள முதல் உணவாக போனதுள்ள விளைவு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹோ எந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்ல நல்ல அழகான குணமுள்ளவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா, பின்னாடியே சொல்றேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஷஹாதத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஷஹாதத்தை கொடுத்தான். எந்த சஹாபிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய உயிர் எடுக்கப்பட்டு அவர்களுடைய ஜனாசா ஆறு நாட்கள் வரை ஜனாசா வெயிலில் ஒரு கம்பத்தில் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது. எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை 6 நாட்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கம்பத்தை கட்டி அதில் காய போட்டுருந்தாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு சுபைருடைய ஜனாசாவை ஹேர் அந்த வரலாறு இப்போ வரும் கொஞ்ச நேரத்தில். அப்போ அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான எச்சில் பட்ட பரக்கத்து ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்ல ஒழுக்கமுடையவர்களாகவும் தக்வா உள்ளவர்களாகவும் இறை அச்சம் உள்ளவர்களாகவும் திகழ்ந்தார்கள். கடைசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுத்தான். இந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா மூத்த பிள்ளையா இருந்தாலும் அடுத்தடுத்து முன்சிர், உர்வா, முஹாஜிர், ஹதீஜா, உம்முல் ஹசன் என்ற 6 குழந்தைகள் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பிறந்துச்சு. 6 குழந்தை பிறந்தாங்க. 6 குழந்தையும் பிறந்து ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா நல்லபடியா வளர்த்து வர்றாங்க. இவங்களுடைய இயற்கை குணம் என்ன அப்படின்னா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நன்மைகள் செய்யறது ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நல்ல அமல் செய்யறதுல சிரமம் எடுத்து ஆர்வம் செய்வாங்க, ஆர்வம் காட்டுவாங்க. உதாரணமா ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்துல் குசூஃப் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகண தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிரகண தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்க. கிரகண தொழுகைங்கிறது நம்ம பெருமானா யாரும் தொழுகிறதே இல்லைங்க. கிரகண தொழுகை தொழுவது ரொம்ப அபூர்வம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது எப்படி பெருநாள் அன்னைக்கு 2 ரக்அத் தொழுவது வாஜிபோ, அதே மாதிரி சூரிய கிரகண தொழுகை சந்திர கிரகண தொழுகை 2 ரக்அத் தொழுவது என்னது, வாஜிபு. அந்த 2 ரக்அத் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையா தொழுதுருக்காங்க. ஆனா அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2 ருக்கு இருக்கும். ருக்கு எத்தனை இருக்கும், 2 ருக்கும். சொல்ல புரியலையா, நாம தொழுவ தொழில ஒரு ரக்காது எத்தனை இருக்கும், 3 ருக்கா, 1 ருக்கு தானே. அந்த ஜன அதாவது கிரகண தொழுகையில 2 தடவை ருக்கு செய்யணும். 2 தடவை சஜ்தா செய்யற மாதிரி ருக்கு எத்தனை தடவை செய்யணும், 2 தடவை செய்யணும். அதே மாதிரி தக்பீர் கட்டினானா முடிஞ்சு போச்சு. இந்த ஆஃபீஸாக ஒரு 5 நிமிஷம் இழுத்துனாலே நமக்கு கையும் காலையும் மேலேங்கனே ஆட்ட ஆரம்பிச்சிடறோம், பக்கத்தில் உள்ள இடிக்க ஆரம்பிச்சிடறோம். நடக்குதா இல்லையா, 5 நிமிஷம் ஓத ஆரம்பிச்சிட்டா நமக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னடா எப்படா முடிப்பாரு, வேதனைப்பட ஆரம்பிச்சிடறோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குசூஃப் தொழுகையை அதாவது கிரகண தொழுகையை பல ஜுசுக்கள் ஓதி பல மணி நேரம் அப்படியே நின்று தொழுவாங்க. ஓதுவாங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இந்த கிரகண தொழுகையில அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா போய் கலந்துக்கிறாங்க. கிரகண தொழுகையில அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா போய் கலந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டு அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா, அடிக்கடி அவங்களுக்கு தலைவலி வரும். அடிக்கடி தலைவலினால ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. அப்போ தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்தில் ரொம்ப நேரம் நிற்க ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சு. தலைவலி வந்தால் பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன கடுமையான தலைவலியாக இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம தொழுவரன்றது உட்கார்ந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க, தொழுகையை முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர் தனக்கு முன்னால் ஒரு வயோதிக பெண்மணி நிற்கிறத பார்க்குறாங்க. வயோதிக பெண்மணி அந்தமான் நின்று விவாதிச்சதை பார்க்குறாங்க. தன்னுடைய வலப்பக்கத்தில் பார்த்தா ஒரு கண் தெரியாத பெண்மணி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, ஒரு வயோதிக பெண்மணி, ஒரு கண் தெரியாத பெண்மணி, இவர்களே இவ்வளோ நின்று வணங்கும் பொழுது நான் நிற்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசை உறுதியாக்கிக்கிட்டு தொழுகையில் நிற்கிறாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தலைவலி அதிகமாகி அதை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தலைவலிலாம் அப்படி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே சஹாபி பெண்மணிலாம் ஓடி வந்து அவங்களுக்கு தண்ணியை தெளித்து அந்த மயக்கத்தை தெளித்து தலைவலிக்கு மருந்து போட்டு அவங்களை உட்கார வைக்கிறாங்க. ஹயர் அந்த அடிப்படையில் அதை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இபாதத்துகள் செய்யறதில்ல, நல்ல அமல்கள் செய்யறதுல அபரிமிதமான ஆரோக்கியம்லாம் இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது எவ்வளோ சிரமப்பட்டாவது நாம் வந்து அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய சொன்ன இப்போ அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், தலைவலி வந்து ஒரு தீராத நோயாக இருந்துச்சு அவங்களுக்கு. எப்போ அடி தலைவலி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஆதா மா தனபுல்லா, இது அல்லாஹ்வே சத்தியமாக இது என்னுடைய பாவங்கள், இது தன்னுடைய தலையை பிடிச்சி சொல்லுவாங்களா, இது என்னுடைய பாவம், நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு இப்படி தலைவலியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலை பிடிச்சிக்கிட்டு, இது என்னுடைய பாவம் இது என்னுடைய பாவம்னு சொல்லுவாங்களாம், சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ஆனால் இந்த பாவத்தின் மூலமாக இந்த தலைவலின் மூலமாக அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் மன்னிக்கல அப்படின்னு சொன்னால் அவன் மறுமையில் தரக்கூடிய வேதனை இந்த தலைவலி பெருசாக இருக்கும், இந்த தலைவலியை விட பெரிய வேதனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இறையச்சத்தோடும் தக்வாவோடும் தனக்கு தலைவலி வரும்பொழுதெல்லாம் இது என்னுடைய பாவம் என்னுடைய பாவம்னு சொல்லுவாங்களாம். அது மட்டுமல்ல அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய வழமை என்ன அப்படின்னா ரொம்ப கடுமையான தைரியம், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கடுமையான தைரியம், வீர குணம் உள்ள மிக்கவங்க, நல்ல உழைப்பாளி. அதற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடித்த உடனே அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் திருகு அரைக்கிறது, ஒட்டகத்துக்கு தண்ணி வைக்கிறது, ஒட்டகத்துக்கு வந்து வயிறு பசியில் சாப்பாடு போடுறது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு வருது, விறகு பொறிக்கிட்டு வருது, எல்லா வேலையும் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா தான் செய்வாங்க. ஒரு நாள் மதீனாவுக்கு வெளியில் ஒரு காட்டுக்குள்ளேருந்து அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்க, தலை மேலே விறகு சுமந்துட்டு வர்றாங்க, விறகு சுமந்துட்டு வர்றாங்க. கிட்ட வரும்பொழுது பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தில் வர்றாங்க, ஒட்டகத்தில் வர்றாங்க. வரும்பொழுதே ரசூலுல்லாஹிக்கு யாரு, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அண்ணி. அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அஸ்மா சொன்னாங்க, அஸ்மாவே ஒட்டகத்தில் ஏறிக்கப்பா, விறகு சுமந்துட்டு வரீங்க, முடியாமல் நடந்து நடந்து வரீங்க, ஒட்டகத்தில் ஏறிக்கங்க அப்படின்றாங்க. ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய கூச்ச உணர்வு மறுத்துடுறாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம், மச்சானா மச்சனா பற்றிலாம் கவலை இல்லை, வேலை ஆனால் போகணும்னு நினைப்போம். ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தலையின் மீது விறகு கட்டு சுமந்து நடந்து போனாலும் போன தவிர ரசூலுல்லாஹி அஸ்மா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டு வர மறுத்துறாங்க. நபிஸ்ல அழுது போயிடுறாங்க. போன உடனே அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இந்த செய்தியை தன்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா கோபப்படுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு இருக்காங்க ஒட்டகத்தை ஏறிவாஞ்சலி, நீ அதுக்கு வைக்கப்பட்டு தலையில வேற சுமந்துட்டு வர மட்டும் வைக்கணும் இல்லையா, வேற தலையில சுமந்துக்கிட்டு தெருவோட வர்றிய இது மட்டும் வைக்க முடியா, ரசூல்லாவுக்கு பக்கத்துல ஒரு ஓரமா ஒட்டகத்துல உட்கார்ந்து வைக்கமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா கண்டிக்கிறாங்க. இது அவங்களுடைய கடுமையான சிரமத்தை பார்த்துட்டு ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிரமம் கஷ்டங்களை பார்த்துட்டு தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பண்றாங்கன்னு சொன்னா ஒரு அடிமையை வாங்கி கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க, இவரை வச்சுட்டு வேலை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த அடிமை வந்த பிறகு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அண்ணமா ஆத்தாக்கனி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோ என்னை ஏதோ அடிமை தலையிலேருந்து விடுதலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அடிமை தலையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அமல்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. சகோதரர்களே தாய்மார்களே, அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த விஷயமா இருந்தாலும் கணக்கு பார்ப்பாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் தர்மம் செய்கிறத என்ன பண்ணுவாங்க, அதை எழுதி வச்சுப்பாங்க, கணக்கு இல்லாமல் அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கணக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது ஏதோ ஒன்று கணக்கு பார்க்குறாங்க. அப்போ நபி அதான் பட்ஜெட் போடுறாங்க, நம்ம பாஷை சொல்கிறாங்க என்னதுங்க பட்ஜெட் போடுறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லம் கேட்குறாங்க, அஸ்மா கேட்குறாங்க, அஸ்மாவே என்ன செய்கிற அப்படின்ற உடனே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யார சொல்லலாம் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறேன் கணக்கு போடுறேன் அப்படின்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவே லா துஹாசிப், தர்மங்கள் செய்வதும் சரி பணம் காசுகளை செலவழிப்பதும் சரி கணக்கு பார்க்காதே, வல்லாஹு யஹாசிபு அலைக்கு, அப்படி நீ கணக்கு பார்த்தால் அல்லாஹ்வும் கொடுப்பதிலே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீ வந்து செய்யக்கூடிய செலவுல கணக்கு பார்த்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், கொடுக்கறதுல கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால் கணக்கு பார்க்காத எந்த அமல் செஞ்சாலும் எவ்வளோ செலவு செஞ்சாலும் கணக்கு பார்க்காமல் செய்ய, அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது பரக்கத்து இருக்குதுன்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அந்த அட்வைஸை கேட்ட பிறகு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கணக்கே எந்த விஷயத்தையும் பார்க்கறதில்ல, எதுவாக இருந்தாலும் வாரி வழங்கிடுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, ஆனால் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு சந்தேகம் வரலாம், ஹஜ்ரத் இன்னைக்கு மாதம் பட்ஜெட் போடாட்டம் நம்ம குடும்பம் எப்படி நடத்துறது, நீ பட்ஜெட் போடுறோம்ல மாத செலவு குஞ்சிலே கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பண்ணுற பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போட்டு வாடகை எவ்வளோ, கரண்ட் பில் எவ்வளோ, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ, மருத்துவ செலவு இளைஞர் பட்ஜெட் போடுறமே, அப்படி பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்தினா தானே சிலருக்கு வாழ்க்கை நடக்க முடியுது இன்றைக்கி வர வருமானத்தில். ஆனால் நீங்கள் கணக்கு பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்களே, ரசூலுல்லாஹி அஸ்மரதி அல்லாஹ்வுத்தால சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், சகோதரர் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, கணக்கு பார்க்காத நீ பாட்டுக்கு அள்ளி செய்ய அல்லாஹ் பரகத் கொடுத்துட்டே இருப்பான்றாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்து, நம்ம இப்போ நம்ம காலத்தில் இருந்த மாதிரி ஏன்னா அந்த 50 கிராம் 75 கிராம்லாம் கறி போட மாட்டாங்க அந்த காலத்தில். என்ன பண்ணால் ஒரு ஆட்டை என்ன பண்ணால் 4 பக்கமாக விட்டு அப்படி வேக வச்சுருவாங்க. ஒரு ஆட்டை முதல் கால், பின்னங்கால் 2 கால், முன்னங்கால் 2 கால், மொத்தம் எத்தனை பகுதி, 4 பகுதி அப்படியே வச்சு என்ன பண்ணால் வேக வச்சுருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்படி வேக வைக்கப்பட்ட உணவில் ஒரு சாவி எடுத்து சொன்னாங்க, அந்த அடுப்பில் கறி வந்துட்டு இருக்குது கொஞ்சம் எடுத்துருவா அப்படின்றாங்க. உடனே சாவி என்ன பண்ணால், ஒரு கால் அது என்ன சொல்லுது, சப்பையா, ஒரு சப்பையா சந்து, சப்பை சந்து பொந்தி எப்படிலாம் வச்சுங்க, அந்த ஒரு சப்பையை என்ன பண்ணுறாங்க, அந்த சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சாப்பிட்டுட்டு அடுத்தது எடுத்துருவான்றாங்க. அந்த சஹாபி அடுத்த சப்பையை கொண்டு வர்றாரு. ரசூலுல்லாஹி உடனே அதையும் சஹாபாக்கள் மத்தியில் கொடுத்துட்டு அடுத்தது எடுத்துருவான்றாங்க. அப்படி அதை அடுத்து எடுத்துட்டு வர்றாரு. இப்படி நாளையும் எடுத்து முடிச்சாச்சு. முடிச்ச பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து எடுத்துருவா அப்படின்னாங்க. ஒரு ஆட்டுக்கு எத்தனை சப்பைங்க, 4 சப்பை, நாளையும் எடுத்து முடிச்சாச்சு அடுத்த பேர் எடுத்துருவாண்டாங்க. அந்த சஹாபி கிட்ட யாரும் சொல்லலாம், இன்னமா லி ஷாத்தின் அருபா, ஒரு ஆட்டுக்கு 4 சப்பை தானே இருக்கும், ஒரு ஆட்டுக்கு 4 சப்பை தானே, 4 சப்பை எடுத்துருந்தாச்சு, நீ இன்னும் எடுத்து வாங்குறீங்க அப்படின்னாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மட்டும் கணக்கு பார்க்காம 4 சப்பையா 3 சப்பையா 6 சப்பையா கணக்கு பார்க்காம நான் சொல்ல சொல்ல எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்திருந்தா கியாமத்து நாள் வரை அதுல இருந்து வந்துட்டே இருந்து கறி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கணக்கு பார்க்காம நான் சொல்றேன் நீ எடுத்துட்டு வரணும், நீ போன எடுக்கணும், போன எடுக்கணும், எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தா கியாமத்து நாள் வரை அதுல கறி வந்துட்டு இருந்திருக்குமே, சப்பா வந்துட்டு இருக்குமே, நீ ஏன் கணக்கு பார்த்த அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கண்டிக்கிறாங்க. சகோதரர் அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்த கிதத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு பண்ண நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலா, என் மனைவி உங்களுக்கும் இன்னும் 2 பேருக்கும், எத்தனை பேருக்கு, 5 பேருக்கு, ரசூலுல்லா 2 பேருக்கு, எத்தனை பேர், 3 பேர் தானா, உஷாரா இருக்கீங்களே, நான் தான் உஷாரெல்லாம் இருக்கணும், சரி என்ன சொல்லு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தொண்டை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த உங்களுக்கும் யார சொல்ல, 2 பேருக்கும், என் மனைவி கொஞ்சம் உணவு தயார் பண்ணி வச்சிருக்கிறா, நீங்க 3 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு ஜாபி ரதி எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பண்றாங்க, சஹாபாக்கள் 300 நாள் சஹாபாக்கள் 3 நாள் 4 நாள் சாப்பாடு இல்லாம மதீனாவை சுத்தி அகல் தோண்டிட்டு இருக்காங்க, ஹந்தக் தோன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளே வாங்க வாங்க வாங்க ஜாபிர் ரெண்டு இருந்து சாப்பாடு அப்படின்னாங்க. ஜாபிர் ரதி எல்லாரும் கையை ஓடல காலம் ஓடல, இரண்டாவது 3 பேருக்கு நான் சொல்லி அனுப்புறோம், ரசூலா இப்படி அவ்வாறு கூப்பிடுறாங்களே, சரி ரசூலா கூப்பிட்டா அதான் ஹிக்மத்து கொஞ்சம் அமைதியா இருந்துறாங்க. நேரம் நபி வீட்டுக்கு வர்றாங்க, வந்தவன ஜாபிர் ரதி எல்லாத்துல மனைவி பார்த்துட்டு, கோவம் யாரு தான் வரும், பொம்பளைக்கு தான் கோவம் வரும், நீங்க பாட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு சாப்பா ஆள் கூட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அங்கே நாங்கள் வீடு நடத்துறமா இல்லை ஹோட்டல் நடத்துறமா, நீ பாட்டு சொல்லாம ஆள் கூட்டுருவீங்க கேட்பாங்களா இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு தானே கஷ்டம். அப்போ அந்த அம்மாவுக்கு கடுமையான கோவப்பட்டு புருஷனை கூட்டு, என்ன பைத்தியக்காரம் பண்ண, திரும்ப திரும்ப சொல்லி விட்டேன், 3 பேரை கூட்டுவான்டு நீங்கள் பாட்டு 300 பேர் ஆளுக்கு கூட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஜாபியர் ரதி இல்லாத, நீ வேற நான் ஏக டென்ஷனில் இருக்கிறமா, நீ வேற மேலே டென்ஷன் ஆகாத, நான் ரசூலோட 3 பேர் தான் சொன்னேன், ரசூல்லா தான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தானே, ரசூல்லா அழைச்சாங்களா, அப்பா அதில் தான் ஹிக்மத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அமைதியாகிறாங்க. உடனே ரசூல்லா வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஜாபியர் என்ன சாப்பாடு இருக்குது, யார் ரசூல்லா கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் கறியும் செஞ்சு வச்சுருக்கோம் 3 பேருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திரத்திலே மூடி திறக்காதீங்க, பாத்திரத்திலே மூடியை திறக்காதீங்க, கரண்டி அள்ளுறதுக்கு மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டே இருக்கேன்னு. நாங்கள் அதே மாதிரி ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு பாத்திரத்திலே மூடியை மூடி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அழுறாங்க வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க. எத்தனை பேருக்கு சமைச்ச உணவுங்க, 3 பேருக்கு சமைச்ச உணவு, 300க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க சமைச்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு சட்டியில. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு சகோதரர்களே, ஒரு வேணா அதனால நீங்க சொல்லலாம் விஷப்பரிச்ச நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க, விஷப்பரிச்ச இல்ல, அல்லாஹ் மேல உங்களுக்கு தவக்கல் தான் நம்பிக்கை இருந்தா அந்த மாசம் உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அல்லது எவ்வளவு சம்பளம் வருதோ அல்லது எவ்வளோ உங்களுக்கு வந்து லாபம் வருதோ ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு வந்து அப்படியே ஒரு பையில போடுங்க. பையில போட்டு உள்ளே எவ்வளோ போடலாம் என்னக்கூடாது, பையில போடுங்க. அப் அண்ணனைக்கு செலவுக்கு, அண்ணனைக்கு செலவுக்கு என்ன செலவோ, அதாவது அத்தியாவசியமான செலவாக இருக்கணும், வீண் செலவாக இருக்கக்கூடாது. அத்தியாவசியமான செலவாக இருக்கணும், வீண் செலவாக இருக்கக்கூடாது. எடுத்து அண்ணனைக்கு செலவுக்கு அந்த பையிலேருந்து கணக்கு படாமல் இந்த செலவு வச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி அதில் பரக்கத்துக்கு தான் இல்லைன்னு பாருங்க, பரக்கத்துக்கு தான் இல்லையான்னு பாருங்க, நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஆரம்பித்தோடனே 1000 ரூபா தான் இருக்குது, 1000 ரூபாய் பிடிச்சி என்ன செய்யறது அப்படின்னாலே அல்லாஹ் ஒன்றும் செய்யலாம் வாங்கிடுவான். 1000 ரூபாய் வச்சு நம்ம என்ன செய்யறது, இன்னும் 15 நாள் ஓட்டணுமே அப்படின்னு நினைச்சிக்கண்டா அல்லாஹ் ஒன்றுமே செய்யலாம் வாங்கிடுவான். ஆனா இனி நாம என்ன பண்றோம், ஒரு கல்யாணம் வந்துட்டா பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட் எப்படி போடுறோம், வீண் செலவுகளுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம், வீண் செலவுகளுக்கு லட்சக்கணக்கில் பட்ஜெட் போடுறோம். கல்யாண மண்டபத்துக்கு 60000 ரூபா, மண்டபத்தில் இசை கச்சேரி பாட்டு கச்சேரி வைக்கிறதுக்கு 40000 ரூபா, பிரியாணிக்கு 1,00,000 ரூபா, 1,00,000 ரூபா இல்லையோ இப்போ அதெல்லாம் கொடுத்து பல மடங்கு. என்ன அதில் 60000 ரூபா கொடுத்து மண்டபம் முடிக்கிறவன் 1,00,000 ரூபாய்க்கு பிரியாணி போடுவான் அப்படின்னு கேட்கலாம். சரி 5,00,000 ரூபா, அதுக்கு இதுக்கு லொட்டு லொசுக்கு கல்யாண கடிதம் எடுத்து பார்த்தா ஒரு கார்டு 10 ரூபா இருக்கும், 15 ரூபா இருக்கும். இப்படி ஆடம்பர செலவுகளுக்கு பட்ஜெட் போட்டு செலவழிக்கும் பொழுது அது என்ன எக்கச்சக்கமாக செலவாகுது, வாழ்க்கையில் பறக்கத்து இருக்குது இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் ஆடம்பரம் இல்லாமல் வீண் செலவு இல்லாமல் பட்ஜெட் போடாமல் செலவழிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல்லாஹ் நிச்சயமாக பறக்கத்து கொடுப்பான். அந்த அடிப்படையில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவே கணக்கு பார்க்காதே, அல்லாஹ் கணக்கு பார்த்துருவான் உடனே அன்னையிலேருந்து அஸ்மா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்ண மாட்டாங்களா, எந்த விஷயமே கணக்கே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல்லாஹ் பிற்காலத்தில் அவங்களுக்கு செல்வத்தை வாரி இறைச்சான், வாரி வழங்கினான், வர்ற அத்தனை செல்வத்தையும் அல்லாஹ் ரப்பல்லாஹ் சதக்கா பண்ணாங்க, தர்மம் பண்ணாங்க, ஆனால் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஹேர் இப்படி அஸ்மா ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க பொழுது அவங்க நல்ல தர்ம சிந்தனை உள்ளவங்க கூட. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா வஃபாத்தான உடனே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய அந்த சொத்து அதில் அஸ்மா ரழியல்லாஹு தஆலாவுக்கு வாரிசுங்கிற அடிப்படையில் வந்துச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுக்கு கணவர் கிடையாது, கணவன் மூத்தாயிட்டாங்க, கூட பிறந்தவங்க கிடையாது, அண்ணன் அந்த நேரத்தில் இல்லை, யாரும் பிள்ளைகள் இல்லை, பிள்ளை இல்லை, அதனால யாரு கிடைக்கும், அக்காவுக்கு சுத்தில பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய சொத்துலேருந்து பங்காக ஒரு நிலம், ஒரு காலி இடம் கிடைக்குது, ஒரு மனை. உடனே அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அந்த இடத்த விற்று சதகா பண்ணி ஏழை இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் கூட சொல்கிறாங்க. அவர்கள் விற்கிறாங்க அந்த இடத்த. அப்போவே அந்த காலத்தில் அஸ்மா ரழியல்லாஹு தஆலா காலத்தில் அந்த இடம் 1,00,000 திர்ஹம்க்கு விற்பனை ஆகிறது. 1,00,000 திர்ஹம் இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்குங்க, புரியலையா? ஆ எப்படியும் ஒரு 20-25 லட்சம் இருக்கும் நீங்கள் பண்ணி மதிப்படி. ஆனால் அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அவ்வளோ மதிப்புள்ள ஒரு சொத்தை அல்லாஹ்வுடைய பதில் அப்படியே சதக்கா பண்ணாங்க. இப்படி தான தர்மங்களிலும் அவர்கள் மற்ற தக்வா இறையச்சத்திலையும் உயர்ந்து விளங்கினார்கள். ஆனால் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அஸ்மா ரழியல்லாஹு தஆலாவும் மேற்கொண்ட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை, குடும்ப வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. கணவன் மனைவிக்கு வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவர் ஸுபைர் ரழியல்லாஹு தஆலாவோ அஸ்மாவை என்ன பண்ணிட்டாங்க, தலாக் சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அஸ்மா ரழியல்லாஹு தஆலா வேற கல்யாணமே பண்ணாம தன்னுடைய மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சு இறுதிவரை தங்களுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடவே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பிறகு அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஹஜ் செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க, அதுக்கு பிறகு பல ஹஜ் செஞ்சாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை ஹஜ் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்களா, அங்கே கூட வர்றவங்க சொல்லுவாங்களா, நான் ரசூலுல்லாஹி அலைஹி காலத்தில் வந்த பொழுது இந்த இடத்துல தான் உட்காந்தோம், இங்கே தான் நாங்கள் தங்கணும், இங்கே தான் சமைச்சோம், இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி பெருமானாரோடு அந்த சேர்ந்து செஞ்ச ஹஜ்ஜை அதற்கு பிறகு செஞ்ச எல்லா ஹஜ்ஜோடும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, பகிர்ந்து பார்க்கலாம், ரசூலுல்லாஹோட அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்தலிஃபால அரஃபாலேருந்து வந்து முஸ்தலிஃபால தங்குறாங்க, அரஃபாலேருந்து வந்து முஸ்தலிஃபால தங்குவாங்க இல்லையா, அன்றைக்கு 10வது நாள் இரவு. அந்த முஸ்தலிஃபால இரவில் தங்கும் பொழுது தன்னுடைய வேலைக்கார பெண்மணி இடத்துல கேட்குறாங்க, நிலவு பாதி சாஞ்சிருச்சா, அதாவது நிலவு பாதி அதை நள்ளிரவு தாண்டிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க நள்ளிரவு தாண்டிச்சிருந்தோடனே உடனே நைட்டில் என்ன புறப்பட்டு போயிட்டாங்க, எங்கே, மினாவுக்கு, நேராக மினாவுக்கு போய் நைட்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜம்ராத்துகள் இருக்கிற 3 ஜம்ராத், ஜம்ராத்னா தெரியுமா என்னங்க, சைத்தான கல்லடிக்கிறது, நம்மளால சைத்தான் கல்லடி சொல்ல புரியும், அது சைத்தான்லாம் கிடையாது ஹதீஸில், ஹதீஸில் அதுக்கு பேர் என்ன, ஜம்ராத், ஜம்ராத்து ஊலா, ஜம்ராத்து உஸ்தா, ஜம்ராத்து ஒக்கபா, 3 ஜம்ராத். அந்த ஜம்ராத்துகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கல்லடிச்சு நைட்டோ நைட்டாக கல்லடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கல்லடிக்க வேண்டிய நாள் என்ன அப்படின்னு சொன்னால் 10வது நாள் பகலில் தான் கல்லடிக்கணும், காலையில் சுபு தோத்துட்டு தான் மினால இருந்து புறப்படும், முஸ்தலி மினாக்கு வந்து அதுக்கப்புறம் போய் கல்லடிக்கணும். ஆனால் அன்னை அஸ்மா ரதி இல்லாதனா நைட்டோ நைட்டாக என்ன பண்ணுறாங்க, போய் கல்லடிச்சு வந்துடுறாங்க. அப்போ சில பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அன்னை அஸ்மா ரதி இல்லாதனு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் யாராவது பலகீனமானவர்கள் இயலாதவர்கள் கஷ்டமில்லாத இருந்தால் கூட்டம் நெரிசலில் உங்களால் போக முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணா, ராத்திரிலே போய் கல்லடிச்சு வந்தாலும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கல் அடிச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை மனனம் செய்வதிலும், அன்னாருடைய வாழ்க்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து வாழ்ந்ததிலும் அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிகர் அன்னை அஸ்மாவாகவே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ரொம்ப வீரமான பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சயீத் இப்னு ஆஸ் என்ற ஒரு ஆட்சியாளர், மக்காவை ஆட்சியாளரே ஒரு பெரிய கொடுங்கோலன், பெரிய கொடுங்கோலன் சயீத் இப்னு ஆஸ்ங்கிறவன், அவனுடைய ஆட்சியில மதீனாவில் வந்து ஒரே திருட்டு அதிகமாயிடுது, கொள்ளக்காரங்க அதிகமாயிடுறாங்க. அப்ப அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஏற்கனவே சொல்லிருக்க சஃபியா ரதியல்லாஹு தஆலா பத்தி இடுப்பு என்ன வச்சிருப்பாங்க, கொடுவாள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா எப்பவும் இடுப்பு இடுப்புல கொடுவாள் வச்சிருப்பாங்களாம். யாராவது பார்த்து இந்த கொடுவாள் எதுக்குன்னு கேட்டா, எந்த நேரத்தில் திருடம் வரும்னு சொல்ல முடியாது, திருட்டு பயம் அதிகமாயிடுச்சு, எந்த நேரத்தில் திருடம் வரும்னு சொல்ல முடியாது, அப்படி திருடம் வந்து அவனை குத்துறதுக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த மாதிரி அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப வீரமான பெண்மணி. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியப்படத்தக்க சம்பவம் என்ன அப்படின்னா, அஸ்மா ரதியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஸுபைரோடவே வாழ்ந்து வந்தார்கள். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலாவுடைய வாழ்ந்து வந்தாங்க தன்னுடைய மகனோட. இந்த சூழ்நிலையில அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா என்ன பண்றான்னு சொன்னா, ஹிலாஃபத்துக்கு பிறகு அதில் தலி ரதியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு பிறகு அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலாவோ ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்கள் அவங்களையும் பைய செய்யறாங்க, உறுதிமொழி கொடுக்குறாங்க. அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில மக்காவை மையமாக கொண்டு ஒரு ஆட்சி நடை, மதீனாவை மையமாக கொண்டு ஆட்சி நடக்குது. அந்த நேரத்தில் பனு உமையாக்களுடைய ஆட்சியில், அதாவது மாவியா ரதியல்லாஹு தஆலாவுக்கு பிறகு அவங்களுடைய மகன் மர்வான், அதற்கு பிறகு அப்துல் மாலிக் இப்னு மர்வான் என்ற பனு உமையாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க கூஃபாவில ஈராக்கை தலைமையாக கொண்டு அவங்களுடைய ஆட்சி நடக்குது. இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஆட்சியை பறிப்பதற்காக அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய தலைமையில ஒரு குரூப், ஒரு கூட்டம் வர்றாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலாவை கொலை செஞ்சுட்டு நாட்டை அபகரிச்சு போன சொல்லி ஹைர். ஆனால் அவங்களுக்கு திட்டப்படி என்னாச்சு அப்படின்னா, அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா கொலை செய்ய முடியல, ஆனால் கைதியா பிடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல போர் நடக்குது, அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய படைக்கும் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா படைக்கும் மத்தியில ஒரு போர் நடக்குது. அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு ஸுபைர் என்ன பண்ணா, தன்னுடைய தாயை பார்க்கத்தான் வர்றாங்க. தாய் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அப்ப இங்க எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு கஷ்டம்லாம் நீக்கிடுவான், மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு தன்னுடைய வயதான தன்னுடைய தாய்க்காக அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா துஆ செய்றாங்க. அப்ப அந்த அஸ்மா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வயதான மூதாட்டி சொல்றாங்க, என்ன அப்துல்லாவே நான் சீக்கிரம் மூத்தான ஆசைப்படுறியா, நான் சீக்கிரம் மூத்தான ஆசைப்படுறியா, ஆனால் நான் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டேன், நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். ஏனென்றால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற ஆட்சியாளன் மிகப்பெரிய கொடுங்கோலன், நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை வெட்டி ஷஹீதாக்குனான். அவனுடைய கவர்னரா இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, மிக பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேள்விப்பட்டீங்களா, மிகப்பெரிய கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிறவன் மிகப்பெரிய கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலன் பண்ண அநியாயத்தை உங்களுக்கு சொல்றேன், அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியாளர் தான் யார் இருந்துன்னா அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்போ அந்த அவன் தான் என்ன பண்ணுறான், அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானோ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோ அதற்கு அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா சமாதானம் பேசுறதுக்காண்டி வர்றாங்க. வரும்பொழுது தான் அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த பார்ப்பா நான் ஒருபோதும் மௌத்தா போன ஆசைப்பட மாட்டேன், ஏனென்றால் இந்த அப்துல்லா இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வானும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை கொலை செய்த பாவிகள், இவர்கள் பெரிய அநியாயக்காரர்கள், கொடுங்கோலர்கள், இவர்களை எதிர்த்து நீ ஜிஹாத் செய்வதனுடைய கடமை. அது மட்டுமல்ல, நீ நான் எதுவரை மூத்தாக மாட்டேன் என்றால் நீ அநியாயத்தை எதிர்த்து போராடி அந்த போர்ல நீ ஷஹீதாகணும், அதை பார்த்து நான் சபரோட சந்தோஷப்படணும். நான் சபரோட யார் சொல்றாங்க, யார் சொல்றது, அசுமா யாரு, மாற்றான் தாயா, பெத்த தாயிங்க, பெத்த தாய் பிள்ளைய பார்த்து என்ன சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுடைய பாதையில போராடி கொல்லப்பட வேண்டும், மிட்டப்பட வேண்டும், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட திருப்தி அடையணுங்கிறாங்க. நீங்க நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, அம்மா வேணா வீட்டில் உள்ளவங்கள ஏதாவது ரோட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சாதாரண ஏதாவது பிரச்சனை, நாம இன்னைக்கு பெரும்பாலும் நினைக்கிறடா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தலையிட மாட்டேன், நின்று வேடிக்கை பார்ப்பேன், என்ன பண்ணுவேன், வேடிக்கை பார்ப்பேன், யார் யாரை அடித்தா யார் முதல்ல அடிச்சா, யார் ரெண்டாவது அடிச்சா, இதை வேடிக்கையெல்லாம் பார்ப்பனே தவிர ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா நம்ம போய் தலையிட்டு இருந்தது என்ன பிரச்சனைங்க, சரிங்க போங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி தேர்த்தி போவோம். நம்மள்ட பல பேர்ட்ட அந்த குணமே கிடையாது. இது ரொம்ப மோசமான நிலைமைங்க இது. அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் ஏதாவது விஷயத்துல சம்மந்தப்படுறாங்கன்னா தாய்மார் இருக்கிறாங்களே அல்லாஹ்வுக்கு உனக்கு எதுதான் வம்பு, வந்திருக்காங்க கையப்பிடிச்சு எடுத்து வந்துருவாங்க. மனைவிமார் இருக்கிறாங்களே ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது வீட்டுக்குள்ள போங்க, முடிஞ்சு போச்சு. என்ன தெரியாதா? ஒண்ணும் தெரியாது. ஏதாவது தகராறு ஏதாவது சத்தமா எட்டி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது வீட்டுக்குள்ள போங்க. இப்ப இந்த மாதிரி சகோதரர்களே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னை அஸ்மாரதி அல்லா தன் மகனை பார்த்து என்ன சொல்றாங்க, மகனே சொல்றாங்க தாயே இந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் நியூஸ் வந்து சமாதானத்துக்கு ஆள் அனுப்புனா அதனால சமாதானம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப அஸ்மாரதி அல்லா தான் சொல்றாங்க நீ ஒருபோதும் சமாதானம் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா நீ கண்ணியப்பட்டு வாழைந்ததை விட கண்ணியப்பட்டு வாழைந்த கண்ணியத்தோடு வாழைந்தி மௌத்தாவதை மௌத்தாவதுதான் சிறந்தது எதை விட, கேவலப்பட்டு சமாதானம் செய்து மௌத்தாவதை விட. நீ கேவலப்பட்டு அவன் போய் சரண்டர் ஆகி சமாதானமாகி மூத்தாவதை விட நீ கண்ணியத்தோடு வாழைஞ்சி என்ன பண்ணிடலாம், மூத்தாயிடலாம். நீ பார்க்கணும் இல்லைங்க, ஆர்எஸ்காரன் வெட்ட வர்றான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போடுந்தாங்கல்ல குஜராத் கலவரத்தில் ஒரு ஆள் இப்படியே கையெழுத்து கும்பிட்ற மாதிரி பார்க்கலையா, ஃபேமஸாக எல்லா பத்திரியும் அதை ஃபிளாஷ் பண்ணாங்க. ஏன் பத்தியா முஸ்லீம் நிலைமையை பத்தியா, ஒரு முஸ்லீம் நிலைமையை பத்தியா, நாங்கள் வெட்ட போகிறோம் அவன் என்கிட்ட கையெழுத்து கும்பிட்றான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி எல்லா உலகம் ஃபுல்லாக அந்த பேப்பர் என்ன பண்ண ஃபிளாஷ் பண்ணான். அப்போ அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு உயிர் வாழ்வதை விட ஈமானோடு இருந்து மௌத்தாவது பெரிய பாக்கியம், அதுதான் வீரம் அப்படின்னு அஸ்மாரதி அல்லாஹ் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, வீரத்தை போடுறாங்க. சொல்றாங்க மகனே நான் உயிரோடு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன், எதுவரை என்றால் நீ போர்க்களத்தில் வெற்றி பெற்று ஷஹீதாகி அந்த ஜனாசாவை பார்த்து நான் பொறுமை அடைய வேண்டும், அல்லாஹ் இடத்துல பொறுமையோடு இன்னாலில்லாஹி இன்னாலி ராஜூன் சொல்லணும், அல்லது நீ வெற்றி பெற்று வெற்றி வீரனா திரும்பி வருவதை பார்த்து நான் கண்குளிர்ச்சி அடையணும், இதுக்காக வேண்டியதான் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்றாங்க அஸ்மா ரதி அல்லாஹத்தலானா சகோதரர்களே. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹத்தலான் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபால கைது செய்யப்படுறாங்க. தன்னுடைய மகனை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கைது செஞ்சான் கேள்விப்பட்ட உடனே அஸ்மா ரதி அல்லாஹத்தலானா நேரா போறாங்க அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அரசவைக்கு போறாங்க. போய் யார் உங்களுடைய மன்னர், யார் உங்களுக்கு கவர்னர் கேட்கறாங்க. ஹஜ்ஜாஜ் வர்றான், வந்தவன் சொல்றாங்க ஹஜ்ஜாஜே யார் ஒரு பிரஜை ஒரு சாதாரண பெண்மணி, ஹஜ்ஜாஜுங்கிற கொடுங்கோல் மன்னன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபதல் ஜிஹாதி, ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் தெரியுமா, கலிமத்து ஹக்கன் இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயக்கர் ஆட்சியாளனுக்கு முன்னால் தைரியமா உண்மையை எடுத்து சொல்வதுதான் எனது ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாது. நாங்க அந்த ஜிஹாத் அன்னை அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா செஞ்சாங்க. நேர அந்த ஹஜ்ஜாஜ் நியூஸ் கிட்ட போய் ஹஜ்ஜாஜே நீ யார் அரெஸ்ட் பண்ணிருக்கிற, என்னுடைய மகன் என்ன பாவம் பண்ணா, எதுக்காண்ட கை செஞ்சு கேட்ட உடனே ஹஜ்ஜாஜ் நியூஸ் சொல்றான் இவர் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாரு, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இவர் சூழ்ச்சி பண்ணாரு, சூழ்ச்சிக்காரர் இவரு அப்படின்றான். அப்ப அண்ணா அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை நீ பெற்றியா நான் பெற்றனா, அப்துல்லா இப்னு ஜுபைரை நீ பெற்றாயா நான் பெற்றனா, ஏனென்றால் என்னுடைய மகன் ஒருபோதும் சூழ்ச்சி செய்ய மாட்டான், என்னுடைய மரணம் அவன் இபாத்தாளி, அவன் ஒரு நோன்பாளி, அவன் எப்போ நோன்பு வைக்கிறவரே நல்ல குணமுடையவரு, பெருமானாருடைய முதல் முதலா எச்சில் உமிழ் அவனுடைய வயிற்றில் போனதுனால அந்த பலக்கத்து பெருமானாரிடத்தில் உள்ள எல்லா நற்குணங்களும் என்னை மாண்ட உண்டு, அப்படிப்பட்ட மகனை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் நியூஸ் ஃபைட் பண்றாங்க. யாரு யாருங்க, அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா. ஆனால் கொடுங்கோலன் அநியாயக்கார பாவி ஹஜ்ஜாஜ் என்ன பண்ணான்னு சொன்னா ஹதரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹு அன்ஹு ரெண்டாவது நாள் என்ன பண்ண தூக்கில போட்டான், சஹிதாகிட்டான், சஹிதாக்கி அவர்களுடைய ஜனாசாவை நான் சொன்ன பாருங்க வெயில எத்தனை நாள் போட்டுதான், 6 நாட்கள் வரை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹு அன்ஹு ஜனாசா ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டு கிடந்தது. அன்னை அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே வேகமா ஓடி வர்றாங்க, தன்னுடைய மகனுடைய ஜனாசா கம்பத்து மேல கட்டப்பட்டு கேட்டு வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அந்த கம்பத்து மேல தொங்கிடுறத பார்த்து கேட்கறாங்க, மகனே உனக்கு இன்னும் வாகனத்திலிருந்து இறங்கும் நேரம் வரவில்லையா, நீ வாகனத்துல ஏறி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுப்போம், பெரிய உயரமான வாகனத்தை உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது, வாகனத்திலிருந்து இறங்கும் நேரம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை பார்த்து கேட்கறாங்க. ஒரே மகங்க பாசம் உள்ள மகன், அந்த மகனுக்கு இந்த நிலைமை தாய் எப்படி இருக்கணும், எப்படி கதறணும், அழுவணும், துடிக்கணும், தன்னுடைய மகனை பார்த்து இப்படி கேட்கறாங்க. கேட்ட பிறகு கடைசியில ஹஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹு மறுபடியும் ஹஜ்ஜாஜ் வீட்டுக்கு போய் என்னுடைய மகனுடைய ஜனாசா கீழே இறக்குறியா இல்லையா, எனக்கு தருறியா இல்லையான்னு பண்றாங்க, பெரிய பிரச்சனை பண்றாங்க வீரத்தோடு ஆக்ரோஷத்தோடு. அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன பண்றான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு ஆர்டர் போட்டுறான் ஜனாசா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. அப்ப கூட ஹஜ்ஜாஜ் என்ன பண்ணான்னு சொன்னா அன்னை அப்துல் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹு அன்ஹு ஜனாசாவை கீழே இறக்கி ஒரு யூதருடைய கபர்ஸ்தானத்துக்கு எழுதிட்டு போயிட்டான். யூதருடைய கபர்ஸ்தான்ல யாருடைய ஜனாசாவை, ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான். ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆறு நாட்கள் நேரம் கடந்துச்சு இல்லையா, போய் தன்னுடைய பிள்ளையுடைய ஜனாசாவை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அண்ணே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு வயசு என்ன தெரியுமா, 100 வயசு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு 100 வயசு. 100 வயசுல தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் ஜனாசாவை தூக்க போனா கையை பிடிச்சா கை தனியா வருது, காலை பிடிச்சா கால் தனியா வருது. அந்த நேரத்தில் கூட அந்த தாய் வயோதிக தாய் மூதாட்டி டென்ஷன் ஆகல, அழுது ஒப்பாரி வைக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகனுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டு அவங்க அது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை மாட்டி வச்சிருன்னு சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மகனுடைய ஜனாசாவை பார்க்கும் வரை என்னுடைய உயிரை கைப்பற்றாதே, என்னுடைய மகனுடைய ஜனாசாவை நான் பார்க்கும் வரை என்னுடைய உயிரை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி அப்துல்லா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கபூல் செஞ்சு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறக்கி அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே குளிப்பாட்டி, அதாவது கையை பிடிச்சா கை கைத்துனா கை தனியாக வருது, காலத்துனா கால் தனியாக வருது. யாருடைய ஜனாசாங்க, எந்த சஹாபியுடைய வயிற்றுக்குள்ள எப்போ முதன் முதலாக பெருமானாருடைய உமிழ்நீர் போனிச்சோ அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கட்டதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொடுத்த பரிசு என்ன, உலகத்தில் இப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்தான். ஹேர் கரை சரியாக அவங்களுடைய மகனுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு மிகச்சரியாக 8வது நாள் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிடுறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிடுறாங்க. இயற்கையாகவே அவர்கள் வந்து ரொம்ப வீரமிக்க பெண்மணி, துடிப்பான பெண்மணி, அதாவது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு நடந்தால் துணிஞ்சு கேட்கக்கூடிய பெண்மணி அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வஃபாத் ஆகின்றார்கள். அவர்களுடைய 100வது வயதில் அவங்க தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசங்கள், தன்னுடைய மகனுக்கு அவர்கள் ஆற்றிய வீர உரை, அவர்கள் செஞ்ச நல்லுபதேசம் இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனதில் இருத்தி நிறுத்த வேண்டிய காரியம். ஏன்னு சொன்னால் சகோதரர்களே, இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் காஃபியர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகுறது, அதுவும் காஃபியர் தலைவர்கள்ட்ட சாமியார்கள்ட்ட சங்கராச்சாரியர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகுறது, அவங்கள்ட்ட போய் எடுத்து கையெடுத்து கும்பிடுறது, சங்கராச்சாரியை போய் கையெடுத்து கும்பிடுறது, அவங்க தலைவர் ருத்ராட்ச மாலையை கழுத்தில் வாங்கிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி மத நல்லிணக்கம்ங்கிற பேரில் இந்த சரண்டரிசம் நடந்துகிட்டு இருக்குது. கேட்டால் இது பேர் என்னவா, இது பேர் என்னவா, மத நல்லிணக்கமா? சங்கராச்சாரியோட மடத்துக்கு போகிறதும் முஸ்லீம்கள் சங்கராச்சாரிய மடத்துக்கு போகிறது, அங்கே போய் ஒரு சீரி வந்துச்சுங்க. சில பேர் நான் ஒரு தடவை ஜும்மாவில் கூட சொன்னேன், வேதனைப்பட்டு சொன்னேன், சங்கராச்சாரிக்கு போய் 70 பொண்ணாக கொடுத்துட்டு அவருக்கு மாலை போட்டு அங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்தாங்க. அந்த மெட்ராஸில் உள்ள முக்கியமான பிரகஸ்பதிகள் 3 பேர் போய் வந்ததில் அந்த சீடி வந்துச்சு என் கைக்கு, ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு பாருங்க அதில் சொல்லி, அது ஏகே அவங்க எடிட் பண்ணி தான் வந்திருக்கும் போல தெரியுது. அந்த சீடியில் பார்த்தா அந்த ஹாஜியார் அந்த 70 பவுன் நகையை கொண்டு கொடுக்குறாரு, அந்த ஹாஜியார் 70 பவுனை கொண்டு போய் சங்கராச்சாரிய கொடுக்க போகிறாரு, அதை கையால் வாங்காமல் காலை நீட்டி காலில் போடுங்கிறான், அதை காலில் கொண்டு கொட்டுறாரு. அந்த தங்க நாணயத்தை 70 தங்க நாணயத்தை எதில் கொண்டு கொட்டுறாரு, காலில் கொட்டுறாரு. நம்முடைய எத்தனை ஏழை குமர்கள் 1 பவுன் நகை கிடைக்காம பல்லாண்டு காலமாக மாப்பிள்ளை கிடைக்காம கல்யாணம் நடக்காமல் அழுதுட்டு இருக்கிறாங்க. சங்கராச்சாரிய காலில் கொண்டு போய் 70 பவுன் தங்கத்தை கொண்டு போய் கொட்டுறாரு. கொட்டி முடித்த பிறகு இன்னொரு பெரிய பிரகஸ்பதி, இன்னொரு பெரிய இஸ்லாமிய பேர் தாங்கி, அந்த பேர் தாங்கி அந்த ஆஜியாரம் பெரிய மாலையை கொண்டு போய் சங்கராச்சாரிக்கு போட போகிறாங்க. அங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறவன் தன்னுடைய கால் முட்டியை காட்டி இது மேலே போட அப்படிங்கிறான், அந்த கால் முட்டி மேலே போட்டு வர்றாங்க, கழுத்து நீட்டு வாங்க மாட்டாராம் அவரு, கால் முட்டிக்கு மேலே போடுன்றாங்க. சீரியை பார்த்து வேதனை போட்டு முடித்த பிறகு என்ன ஆகுது, கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, மந்திரிச்ச ருத்ராட்ச மாலையை இந்த 3 பேருக்கும் 3 பேர் கழுத்து நீட்டி வாங்கிட்டு வர்றாங்க, கழுத்து நீட்டி வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வர்றாங்க. சகோதரர்களே, இவனுடைய ஈமானம் என்னன்னு சொல்றது, யாரை ஏமாத்துறதுக்கான இந்த மாதிரி செய்யறாங்க, அல்லது யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கான இப்படி செய்யறாங்க, ஈமானியே இழந்து. மத நல்லிணக்கம்டா, ஒரு கை ஓசை மட்டும் மத நல்லிணக்கம் இல்லை, 2 கை ஓசை வரணும். சங்கராச்சாரியம் நம்மளை தேடி வரணும், நம்மளை கௌரவப்படுத்தணும், நம்மளை கண்ணியப்படுத்தணும், அது மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கங்கிற சகோதரர்களே, சங்கராச்சாரி மாதிரி ஆலையோ ராமகோபால மாதிரி ஆறுகளையோ கண்ணியப்படுத்துறது கௌரவப்படுத்து மத நல்லிணக்கம் இல்லை. அல்ல, பிள்ளையார் ஊர்வலம் வரும்பொழுது பள்ளிவாசல் வாசல் நின்று மாலை போட்டு வரவேற்கிறது மத நல்லிணக்கம் அல்ல, இதெல்லாம் சரண்டரிசம். அப்படி சரண்டர் ஆயிடுது, சரணடைஞ்சிருது. உன்னுடைய கொள்கைக்கு முன்னால் என் கொள்கையை நான் சரணடைஞ்சிறேன் அப்படின்னு சரணடையக்கூடிய கொள்கை. ஆனால் நல்லிணக்கம்ங்கிறது என்ன தெரியுமா, நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இந்துக்கள் இருப்பாங்க, அவங்களோட அன்பா இருக்கிறது. நம் பெருநாள் வருது, பெருநாளைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி ஆக்குவோம், நாம மட்டும் சமைச்சு வயிறார நம்ம சாப்பிடாம அந்த விருந்துக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிடுவோம், இந்துக்களை கூப்பிடுவோம், சாப்பாடு கொடுத்தனுப்புறத விட அவங்க நம்ம வீட்டுக்கு அலைங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நீங்க கண்ணியமாக வாழ்வது மரணிப்பது சிறந்தது சொல்லி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அருமை சகோதரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லாருடைய ஈமான்களையும் பாதுகாத்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.